ஆதிபகவன் என அவனியில் வந்து உதித்த சாய் பகவனை சரணடைவோம் சரணடைவோம். ஆதிபகவன் என அவனியில் வந்து உதித்த சாய் பகவனை சரணடைவோம். ஆதிபகவன் என அவனியில் வந்து உதித்த சாய் பகவனை சரணடைவோம். வந்தவர்க்கு தருநிழலாயிருந்தான் நானும் பயந்தே நடுங்கிய மாந்தர்க்கு நான் இருக்க பயமே நம்பியிரையில் துரைத்தான். நன்மை என்ன தீமை என்ன உன்னை வந்து என்ன செய்யும் இன்பம் என்ன துன்பம் என்ன உன்னை வந்து என்ன செய்யும். வானிருந்து வையகத்தை வாழ வைக்க வந்தவனோ சாய் பகவனை சரணடைவோம் சரணடைவோம். மனம் பித்தம் கொள்ள செய்து விட்டான். பள்ளலவன் கோயில் விட்டு உள்ளமென்று செல்ல கூடும் வெள்ளமென பொங்கும் அருள் என்னவென்று சொல்ல கூடும். வாடும் பயிர் வானம் நோக்க வான்மழையாய் வந்தவனோ ஆதிபகவன் என அவனியில் வந்து உதித்த சாய் பகவனை சரணடைவோம் சரணடைவோம். ஆதிபகவன் என அவனியில் வந்து உதித்த சாய் பகவனை சரணடைவோம். பாடி பரவுவார் தம்மை தேடி தெரிந்து கொண்டு கூடி குலவியவள் புகழிசை போம். சாய் பகவனை சரணடைவோம்.